சொன்னங்க சொன்னங்க இசாகே கட்டம் என்னும் சிங்கு சொன்னங்க வல்லவு அக்குதாவு காத்தா அக்கலாமா சொட்டம் பர்சாஜா குமரா Performance by Putradamani Remix Performance by Putradamani.